வனமாலை கதை சாரங்கம் சங்கு சக்கரம் நந்தகம் கொண்டவனே ஸ்ரீமன் நாராயணன் விஷ்ணுவாயும் அழகிலா விளையாட்டுடையானும் லக்ஷ்மியுடன் இருக்கும் வாசுதேவன் என்னை காக்கட்டும். இங்கணம் கேசவன் தன் திருநாமம் ஆயிரமும் புகழப்பட்டது. இதனை தினம் கேட்பவன் இதை கொண்டு பகவானை துதி செய்பவன் இம்மையிலும் மறுமையிலும் ஒரு சிறிதும் கெடுதலடையானே. அந்தணர் ஆத்ம தத்துவம் அறிவார், க்ஷத்ரியர் போரில் வெல்வார், வைசியர் செல்வ செழிப்புறுவார், வேளாளர் இன்பம் பெறுவார். தர்மத்தை விரும்பிடும் மாந்தர் தர்மத்தின் பொருளை விரும்புவார், செல்வம் நாடுவான் செல்வம் பெறுவான், காமத்தை நுகர்வான் இன்பம் பெறுவான், சந்ததி கேட்பவன் சந்ததி பெறுவான். பக்தியில் என்றும் ஈடுபட்டு அகம்புற தூய்மை பெற்றவன் இறைவால் மனம் நிறுத்தி வாசுதேவனின் ஆயிரம் நாமம் உரைப்பவன் நிலைத்த பேரும் நிலையான செல்வமும் பயமில்ல வாழ்வும் வீரியமும் தேசும் பெற்றவன் நோயற்றவனாய் வலிவும் அழகும் தெளிவும் குணமும் பெறுகிறான். தினமும் பாராயணம் செய்யும் மாந்தர் நோயினின்றும் விடுபடுவார், விலங்கிடப்பட்டவன் விடுபடுவான், பயந்தவன் அச்சம் களைவான், ஆபத்தில் இருப்பவன் ஆபத்தில் விடுபடுவான், கடக்க முடியாத தடைகளை உடை தெரிவான். வாசுதேவனே புகலிடம் வாசுதேவனே அடையுமிடம் என துதி செய்யும் மாந்தர் நிசமாம் பாவம் போக்கும் தூய்மையும் பெறுவான், நித்தியபரம் பொருளை சென்று சேருவான், பிறப்பும் இறப்பும் மூப்பும் நோயும் அவனை நெருங்காதே, பயமும் அருகில் வராதே. ஆத்மசுகம் பொறுமை செல்வம் மன உறுதி நினைவாற்றல் புகழ் இவையாவும் தவறாது பெறுவான், புருஷோத்தம பக்தி புண்ணியம் சேர்க்கும், கோபம் பகை பேராசை தீய எண்ணம் உதிக்கவே செய்யாது, ஸ்ரத்தையோடு இதை பாராயணம் செய்பவர்க்கே. நோயினால் துன்புறுவான் நோயினால் விடுபடுவான், ஆபத்தில் சிக்கியவன் விலங்கினும் விடுபடுவான். வாசுதேவனை சரணடைந்தவன் வாசுதேவனை அடையத் தகுந்தவன், பாவங்கள் களைந்து அமைதியை பெறுவான். வாசுதேவனை புகலிடம் கொண்டவன் வாசுதேவனை அடைய விரும்பினான், பிறப்பினும் மூல நோய் தீர்ப்பவன், மனமெனும் உறுதி பூண்டு மகிமைகள் கொண்ட நாதல் புகழ் பெறும் உத்தமல் புருஷோத்தமல் பக்தி பெருகும், கோபமும் கொள்கையும் பகையதும் வாராதிருக்கும், தாபமும் ஆசையும் பெயரெனும் ஆசையும் வாராதன்றோ. சந்திர சூரிய விண்மீன் கூட்டமுடன் வானுலகம் ஆகாயம் திசையும் பூமியும் கடலும் வாசுதேவன் தன் பேராண்மையால் நிலைத்தவையே. அசுரர் தேவர் கந்தர்வர் யக்ஷ நாகர் ராட்சசர் என பல வகை இனங்களும் அசையும் அசையா அனைத்தும் கண்ணனின் வசமாயடங்கிவிட்டது. பொறியொடு மனமும் புத்தியும் இயல்பும் தேசும் வலியும் உறுதியும் உடலும் ஆத்மாவும் வாசுதேவனின் அம்சமே. அறநூல் தொகுத்த நடைமுறை ஆச்சார நெறியும் வாழ்வில் ஏற்பது முக்கியமாகும். ஆச்சாரமே தர்மமாகும். அச்சுதன் தர்மத்தின் வலிமை கொண்டே உலகையே போற்றுகின்றான். ரிஷிகளும் பித்ருக்களும் தேவர்களும் பஞ்சபூதங்களும் ஜட உலகின் மூல கனிமங்களும் அசையும் அசைய எவையும் உலகமும் நாராயணன் வசமிருந்து தோன்றியதே. அறிவை தரும் யோகமும் சாங்கியம் சீக்ஷை கல்பம் வேதாங்கங்களும் சில்பமும் தொழில் முறையும் வேதமும் சாத்திரமும் ஜனார்தனனிடம் உண்டானதே. பரவி கிடக்கும் பரம்பொருள் பகவான் மூலக்கருவின் உலகம் யாவையும் பலவகையாக பிரித்தும் தனித்தும் வடிவமேற்று உலகை நிரப்பினார். ஒவ்வொரு பொருளின் ஆத்மாவானார். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் செய்பவர் அவரே. உலகை தன்னுள் ஒடுக்கியவர் அவரே. இம்மையும் மறுமையும் இன்பம் கேட்கும் மனிதர் தமக்கு வியாசர் என்னும் ஆமுனி செப்பிய விஷ்ணுவின் துதியை செய்தல் நலமே. உலகின் நாளுனர் பிறப்பேதுமில்லான் உலகின் உடைமை கொண்டவன் மாறுதல் இல்லா மாயவன் தலைவன் தாமரை கண்கள் தாங்கிய பகவான் தம்மை துதிப்பார் தோல்வியை காணார். அர்ஜுனன் கேட்டான், தாமரை இதழ் போல் விரிந்த கண்ணனே, தாமரை வட்ட தொப்புள் நாயக தேவரில் சிறந்த தலைமையோனே, மானிடர் எளிதில் அணுகும் பண்பனே, உம்மிடம் அன்புடை மாந்தரை காத்தருள் வீரே. ஸ்ரீ பகவான் கூறினார், பாண்டவர் ஐவரில் உயர்ந்தோன் இவ்விடம் ஆண்டவர் வியாசர் உரைத்த தோத்திரம் ஆயிரம் துதிக்க விரும்பினால் இயலாவிடினும் பின்வரும் ஸ்லோக மூலமாய் துதிக்க பெறும் நிலை கொண்டேனே. ஐயம் சிறிதும் வேண்டவே வேண்டாம். வியாசர் கூறினார், மூன்று லோகமும் வாசுதேவனின் உறைவிடமே. நீர் உள்ள எவ்விடத்தும் மறைந்துள்ளவன் உமக்கு வந்தனம் வந்தனம். பார்வதி கேட்டாள், அறிவாளிகள் பேராயிர நாமம் ஏதென்ற எளிய உபாயன் தன்னை கேட்க விரும்பினேன். ஈஸ்வரன் சொன்னார், அழகிய என் மனமீத்த பெண்ணே, அழகிய திருமுகம் கொண்டமானே, ஸ்ரீராம ராம ராம என்பதை கூறுவதெளிதே, இதற்கு இணை என்றும் ஆயிர நாமமே, ஆயிர நாமத்தின் மகிமை ராம நாமமே. பிரம்மா கூறினார், எல்லையில்லா ஆயிர வடிவம் தாங்கி ஆயிரங்கால்கள் ஆயிரங்கண்கள் ஆயிரம் தலைகள் ஆயிரங்கைகள் ஆயிரங்கண்கள் திருப்பெயர் கொண்டு ஆயிரம் யுகங்கள் காலவரையில் தொடர்ந்து வருபவர் பரமபுருஷன். இங்கனும் ஆயிரம் யுகந்தோறும் தொடர்ந்து வருபவர் திருமால் உனக்கு வந்தனம் வந்தனம். சஞ்சயன் கூறினார், அனைத்தையும் இணைத்து வைக்கும் ஈசன் கண்ணன் வில்லினை சுமந்த அர்ஜுனன் உள்ள இடம் அதில் என்றும் வெற்றியும் செழிப்பும் நிலைத்த நீதியும் நிச்சயம் இருக்கும் என்பதன் கருத்து. ஸ்ரீ பகவான் கூறினார், போக்கிடம் இன்றி என்னை நினைத்து தாக்கிய வினையேதுவரில் கலங்காதிருந்து முற்றிலும் என்னிடம் ஈடுபாடுடையவர் தேவையை தந்து காக்கும் பொறுப்பை மறவாதிருந்து ஏற்றுக்கொள்கிறேன். நல்லவர் காப்பும் தீயவர் அழிவும் தர்மம் தவறும் சங்கடம் நேரும் அவ்வகை நாளில் அவதரிப்பேனே. துன்பம் கண்டு துயருருமாந்தர் இன்பம் இன்றி சோகம் கொண்டு வாடினர் தளர்ந்தார் பயந்தவர் யாரும் கடும் நோய் கண்டு வாடிய பேரும் நாரணன் சொல்லை திரும்ப திரும்ப பாடிட என்றும் துக்கம் நீங்கும் சுகந்தன்னை கண்டு இன்புருவாரே உடலதும் சொல்லதும் உன்னருளாலே கடலென அறிவதும் செயலும் புரியும் சேர்ந்த கூட்டத்தின் மனிதன் என்னால் இயற்கையின் வசமாய் ஏதனை செய்யினும் அனைத்தும் பரம்பொருள் நாரணன் திருவடி காத்திட வேண்டி சமர்ப்பணம் செய்தேன்.